இல்லாத வந்த வேலை தெரிஞ்ச வந்த வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன் மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன் வெறு சத்தம் போட வேண்டா அட ஒத்தக்க ஒத்த பாட வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் வேலைக்காரன் படிச்சா போதும் நினைக்காதப்பா இங்கே படிச்சு புட்டு பட்டம் விட்டா பறக்காதப்பா எதிர்த்து பட்டம் விட்டாரு பேனப்பா வந்த எவனோடு மல்லு கட்டி ஜெயிப்பேனப்பா கால நம்ம கையில இருக்குது கவலைகள் ஏதும் கிடையாது ஏழை எங்க வாழ்க்கைய யாரும் ஏலம் போட முடியாது படிச்சவங்க வாங்குற பட்டம் படிக்காதவன் விடுற பட்டமும் புத்தகம் உள்ளது பையில அங்க வித்தகம் உள்ளது கையில இங்க நான் படிப்பது மனுஷன தாண்டா வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா தீவிரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன் மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன் வெறு சத்தம் போட வேண்டா அட ஒத்தக்கு ஒத்த பாட வேலை இல்லாத வந்தா வேலை விவரம் இல்லைன்னு சிரிக்காதப்பா சிறு விளையாட்டு பிள்ளைன்னு நினைக்காதப்பா பிறப்பே அப்பா அம்மா விளையாட்டப்பா இந்த பெரியவங்க செய்வதெல்லாம் சரியாதப்பா கண்ணா மூச்சு ஆட்டம் நடக்குது காணாம போச்சு நம் தேசம் மேட போட்டு தேடும் தலைவரை பாருங்க எல்லாம் பொய் வேஷம் ஆரோடுற ஓட்டத்தை பாரு அதுதானே சுதந்திரண்டா வந்த சுதந்திரம் போனது எங்க சட்டமும் பட்டமும் விக்குது இங்க விக்கிற வாங்குற வேலை எனக்கேண்டா வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன் மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன் வெறு சத்தம் போட வேண்டா அட பொத்தக்கு பொத்த பாட வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன்